ేంగాక్షాశ్రోత్రేంసాంతరస్పతి సంశ్రీతామధేను సమక్షణమభిన్మందే కరుణావరుణాళయం సచైరతటస్థానా స్వయం వ్యక్తిగతం భరతాయ పదం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ ప్రతిత రాఘవ పాదుకా ప్రభావ శ్రీవిక్షిత్తవరనందనకల్పవల్లీ శ్రీరంగనాథహరిచందనయోగదీశ సాక్షాత్కరుణయాగవరాభివాణ్యా ంగమాయే பன்னெண்டு ஜோடி வாரத்திலே ஆர்ப்பாட்டத்தை விண்ணப்பித்தவர்களாக அண்டன்மாஞ்சாளத்தரசர் வாசகத்தில் இதற்கு வியாட்சியாளர்களும் பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீகாபிமானம் குறைந்தவர்களாக எங்களுக்கு அபிமான பங்க மாநிலத்துக்கு சாதிச்சிருக்கார். அரசர்கள் தங்களுடைய ராஜாபிமானம் குறைந்து வருமா போலே நாங்கள் தீர்த்தாபிமானம் குறைந்து வந்தோம் வியாட்சியானம் என்றார். அந்த ராஜாக்கள் தங்களுடையதுன்னு ஆசைப்படக்கூடியதெல்லாம் ரொம்ப போக்கியமானது மற்ற அங்கன்ற பதத்தாலே சொன்னார். அவர்கள் தங்கள் ராஜ்யங்களை உயர்ந்து படாதனப்பட்டு அதனாலே தங்களது அபிமானம் குறைந்து கண்ணன் திருவடி வாரத்திலே திருப்பள்ளி கட்டி கீழே வந்து கூட்டம் கூட்டமாக அடிமைக்கு தலைப்பட்டு நின்றார் போல் நாங்கள் வந்தோம் நாச்சியார் விண்ணப்பப்பட்டார். அதற்கு மேலே பெருமாள் அனுசரிக்கத்துக்காக கண்ணை திறக்க முற்பட்ட போது சடக்கென்று திறக்க உள்ளாது ஒவ்வொரு வரிக்கண்டமும் காண அமையும் அதுதான் பூக்கியத்துவம். அதை சொன்னால் சிறிச்சிறிதே என்றேன் முடியாதோ சிறிது சிறிதாக கிடந்து மூடி கிடந்து மூடி சிறிது சிறிதாக ஒவ்வொரு பரிபூரணமும் அமையும்படி நாங்கள் சேவிக்க ஆசைப்பட்டபடியே உன் திருக்கண் மலத்தியை நாங்கள் சேவிக்க அருள் செய்வார். அதன் பிறகு பூர்ணமான கடாட்சம் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தால் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரிய எங்கள் மேல் சாபம் இழிவு. அந்த இரண்டு கண்களாலையும் பூர்ணமாக நோக்க வேண்டும். சங்கத்துக்கு பரகாள சுவாமி வியாச்சாரம் பண்ணாச்சு. அகக்கண் புறக்கண் இரண்டாவே வியாச்சாரம் பண்ற சந்திரமா மடசோ ஜாதகான் இருக்கிறதால திங்களை இருந்தால் போல் வந்து உட்கண்ணாலே பார்ப்பது, அகக்கண்ணாலே பார்க்கிறவரும் புறக்கண்ணாலே நோக்கிறவரும் இதற்கும் சேர்ந்து மனசாலையும் புறக்கண்ணாலையும் ஒரு சேரை இதனை கடாக்கிறவரும் கூட்டமான திங்குள்ளத்தோடு இதனை கடாக்கிறவரும் எங்களது சாபம் இழிந்து போவோம் அழிந்து போவோம் சொல்லி பரகாள சுவாமி வியாக்கியானம் பண்ற. அது எவ்வளவு திருத்தல் வளர்த்தியினுடைய போக்கிய தேவை ஈடுபட்டார். அந்த மாதிரி ஆழ்வார் பிராப்தியமான எம்பெருமான் பரம போக்கியன் அப்படின்னு ரசோ வைத்தா ரசமயன் அவன் ஆனந்தமயன் அவன் ஆனந்த பிரசுரன். அது எந்த மாதிரி ஆனந்தம் அப்படின்னா கொள்ளமாளா இந்த வருடம் போகிற தந்திரன் என்பட்டல் வல்லரே மதுசூதனா என் மரகரமலையே இணைந்து எண்கள் தந்தை என்றால் இன்ன எங்கனம் விழுங்கே நாங்கள் தந்திரன் உரிமையோ என்பிடத்தை என் நாவியை நடுவே வந்துரிய கொள்கின்ற நாதனை பொதுவே செய்கிற வாழ்க்கையர் கண்ணுடன் உடமை செய்யும் இதானையே விடுவேனோ விட ஒன்னாவது போக்கியம் மறக்க ஒன்னாவது போக்கியம் கங்கையில் புனிதமாய காவிரி நிறுவாற்று பொங்குமே பரந்து வாழும் பூங்கொழி நரங்கன் தந்தூர் எங்கள் மாலை வரும் ஈசன் கிடந்ததோர் கிழக்கை கட்டும் எங்கனம் பரந்து வாழ்கிறேன். எப்பெருமாட்டை அந்த தைரத்திருக்கோடத்தை பார்த்த விட அதை எப்படி மரப்பேன மரக்க ஒன்றாவது போக்கியம் ரங்கநாதனுடையதான சயன திருக்கோடம் பரம போக்கியம் சொல்றது தெரியாதார் சொன்னார். எங்கனம் மறந்து வாழ்கிறேன் அந்த விஸ்மத்தியம் பூக்கியத்துவம் மலக்க ஒண்ணாதபடி இருப்பது இட ஒண்ணாத பேரழகம் அழகு மட்டுமில்ல குணங்களாலேயும் எந்தெருமான் போக்கியமா இருக்கான். ரூபோதாத உழைப்பும் சாம் வெற்றி சித்தாபகாரியம் தன் திருமையை அழகாலே நம் கண்களை வசீகரிப்பான். தன்னுடைய குணங்களாலே நம் மனதை வசீகரிப்பான். ரூப குணைக்கு திருத்தியபகாரினம் ஔதாரிய குணைக்கு சித்தாபகாரினம். ஔதாரியம்னா வல்ல தன்மை குணங்கள் குணங்கள் இருக்கிறது மட்டுமில்லை அந்த குணங்களை அனுபவிக்கும்படியால் தருதல் அந்த குணங்களை நமக்காக உபயோகப்படுத்துதல் குணங்களாலே பக்தர் காரியம் செய்தல் குணங்களாலே யோக கேமத்தை நடத்துதல் குருடன் இந்துராமம் படைத்தவள் புகழ்மேல் பகுதியில் வலுவோம் இரண்டாம் பத்து கடைசியில் சொல்ல அந்த பொருளின்றி உலகம் படைத்தது லோகம் உஜீவிப்பதற்காக இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு வியாக்கியானம் என்றான். அந்த குணங்களாலே ஏற்பட்ட போக்கத்துவம் குணங்களாலே அவன் நம்மை வசீகரிக்கும் தன்மை வசி பதானோ குணவான் விதுசுச்சி மிருதுகு தயாளுகு மதுரகா திரகா சமகா கிருதி கிருதஜ்யத்வமதி ஸ்வபாவதா சமஸ்த கல்யாண ரூபம் சோததி. குணங்களாலே நம்மை ஆழங்கால் படுத்துவன் நாம் அவனை அனுபவிக்கும்படி பண்ணுவன் அவனை ஈடுபடும்படி செய்வன் அவன் குணானுபவம் நம்மை மூழ்கடிக்கும் காலாலும் நெஞ்சலையும் கற்றுடலும் என்ற நிலையை அடைவோம். அது நமக்கு பிரார்த்தம் ஸ்ரீமத் ராமாயணம் நிறைய எல்லாரும் அனுபவிக்கிறோம். வால்மீகியோட ஆசிரமத்தின் ஆளுநர் வந்த அவர் கேள்வி கேட்டார். பல குணங்கள் உள்ளவன் யாரு வசந்த புருஷன் இருக்கிறவன் யார் சோர்வத்தின் சாம்பிரதம் யோகே குணவான் சச்சீஜவான் தர்ம கீச்ச கிருதஜ்ய சத்தியவாக்கியோ விடம்பட்டா சாதித்தேன போயுக்தா சர்வ பூஷேன் போஷிதா சித்தாந்தகாத சமஸ்தை கப்பிய ரச்சனா ஆத்மவான் கோ விதட்டோதரா விதிமான் கோ சூயதா அசமிதி தேவாச்சிய தாதலோகத்தை சமீபே ஏதாமி குணங்கள் நீங்கள் உள்ளதும் யார் என்று கேட்கணும் ஆசைப்பட்டேன். ஏதிச்சாம் எவம் சோதும் பலம் கௌதூகலம் செய்யும் ரொம்ப ஆசையா இருக்கும். நீ கௌதூகலம் நீ பலம் கௌதூகலம் ரொம்ப அதிகமான ஆசை தெரிந்து கொள்ளுங்கிற ஆசை தெரிந்து கொள்ள உற்சாகம் அது இன்னும் கொஞ்சம் அதிக உற்சாகம். சின்ன குழந்தைகள் ஸ்கூல் பக்கம் அழிச்சு போனோம்னா ஸ்கூலுக்கு போட்டதுனால அது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் பார்த்தா அந்த மாதிரி போகணும்னு ஆசை குதூகலம். முதல் நாள் அன்னைக்கு போகும் நாலு நாள் டிக்கெட்டு போய் வச வாங்கினேன் போட்டுக்காரு அந்த மாதிரி கிடையாது. பரம் கௌதூகம் அதுக்கப்புறம் முதல் பிடிக்கும் போட்டுக்கு அந்த மாதிரி கிடையாது. பரம் கௌதூகம் கேட்கிற உற்சாகம் குறையாமல் இருக்கக்கூடிய தன்மை அது இருக்கிறது. வால்மீகி நாரதனிடத்தில் விஜயாபிச்ச அவர் இடத்துல சொன்ன உடனே அவர் சொன்னரா தன் குணங்களோடு இருக்கிறவன் கிடைக்கிறது அந்த பகவோ துல்லபாக ஏற்றையா தீக்கிதா குணாக பகவோ துல்லபா செய்த ஏற்றையா தீக்கிதா குணா வால்மீகிக்கு பதில் சொல்றவர் முனிவரே நிறைய குணம் சொன்னது அது ஒரு குணத்துக்கே தேர்ந்து கட்டம் நிறைய குணம் கிடைக்கிறதுக்கு முடியாத குணம் இவைகளுக்கு ஒரு ஆச்சரியமா இது இருக்கிறவனா ஒருத்தனை சொல்லணும்னா நான் எங்க போகுது அதனால தெரிஞ்சு சொல்றேன். இதே வக்கியம் ஜெகம் புத்வா அகம் புத்வா வக்கியானி நான் அறிந்து சொல்கிறேன் தெரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு சொல்ல வால்மீகிக்கு பதில் உடனே தெய்வத்தல் சூரியதா நரகா அந்த குணங்களும் கூடியவன் சொல்றேன் சொல்லும் அப்படின்னு சொன்னார். முனியவர்த்தா மெகமுத்வால தெரிஞ்சுட்டு சொல்றேன் தெரிஞ்சீங்கன்னா இவர் இத்தனை குணங்களோடு இருக்கிறவன் யாருன்னாக்க நாரதர் உடனே என்ன பண்ணணும் இலோக சஞ்சாரி ஊரெல்லாம் போய் சுத்திட்டு இதெல்லாம் தனக்கு தெரிஞ்சவா எல்லாத்தையும் குணங்கள் இருக்கா இருக்கா இருக்கா பார்த்துட்டு யோஜனை பண்ணி சொல்லணும். ஆனா உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சுடன் என்ன சொல்லணும் சுவாமி இன்னைக்கு பதில் தெரியல போய் ஒரு யோஜனை பண்ணி பாக்குறேன் நாளைக்கு காத்தாலும் வந்து சொல்றேன் உடனே கோபத்தில் இருக்கணும் அப்படி இல்லை நான் தெரியுமே சொல்றேன்னு சொல்லி உடனே சொல்ல ஆரம்பிக்கிறேன் தெரியுமே சொல்றேன்னு சொன்ன இவர் தெரியாம தெரியுமே சொல்றேன்னு சொன்னரா இல்ல இருக்கும் இருக்கட்டும் கேட்டா அந்த தேவத்தை சொன்னரா அப்படின்னு கேட்டா சுவாமி திருக்கோணம் சரிச்சாகும் புத்வான என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னிலை அடைந்து சொல்றேன்னு அர்த்தம். நீ அந்த குணங்கள் எல்லாம் சொல்லச்சே எனக்கு இத்தனை குணங்களோடு இருக்கிறவன் ராமனுடைய குணங்கள்ல ஈடுபாடுவர் அறிவிச்சு இப்ப நான் என்ன புரியாங்க என் நிறைய மறந்து இருக்கேன் எனக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமை இல்லை அதனால புத்வா அந்த அனுபவ தசையிலிருந்து உமக்கு சொல்லக்கூடிய தசை கண்டவர் விண்டிலர் விட்டவர் கண்டிலர் ஆற்ற பாடத்தை சொல்ல முடியாது அதை அனுபவிக்கிற பாடத்தை சொல்ல முடியாது அனுபவத்திலே சொல்றதை அடைஞ்சு என் நிலைமை அடைஞ்சு உமக்கு நாரதன் இப்ப என்னதான் முழுக்க பகவத் அனுபவ பிண்டம் நாரதன் பகவத் அனுபவத்த ஆவித்த அவர் ஒரு ஆழ்வார் பகவத் அனுபவ ஆழ்வார் ராமகுணானுபவ ஆழ்வா அப்படின்னு இருக்க அதுல ஆழங்கால் பட்டு இருக்கட்டால சொல்ல முடியல சொல்லும்படியான நிலைய அடைந்து சொல்லும் கைகுத்தல் சூரியதான் நடகான அந்த குணங்கள் என்ன பண்ணுமா அப்படியே அவள் இழுத்துக்கு போகுமா அவள் ஆழங்கால் படுத்துமா அதுல அமிழ்ந்து போவர்களா யாருதான் ரிஷிகளும் பரம ரிஷிகளும் தேவரும் அந்த மாதிரி தன்மை குணங்களாலே போக்கியம் என்பதுமான் திருமேனி அழகாலே போக்கியம் திருமேனி அழகாலே சிலரை மயக்குவன் குணங்களாலே சிலரை மயக்குவன் மற்ற இடத்துல கேட்டாலும் ராவண துன்பத்தோடு அனுபவித்தவா உண்டா அரியந்தி சுவாமி ராவணன் குடும்பத்தை பெருமாளுடைய குணங்களை ஈடுபட்டாலே இப்படி சொல்கிறீங்கண்ணா. ராவணன் பெருமாள் நீலத்து கீழத்தானான், தந்தை அழகிலே மயங்கினார், தம்பி சீலத்து கீழத்தானான். ராவணன் பெருமாளுடைய நீலத்தில் ஈடுபட்டான், சம்மன்யே ராகவன் தீனம் நாராயணா மயம் பெருமாளே நீலத்தில் ஈடுபட்டான். அவன் தந்த தருணம் ரூபதம் பண்ணம் சுக்குமாரோ மகாபலம் குண்டலிங்க விசாராட்டோ சீலத்தாம் அவருடைய அழகாக அதிகமாயினார். தந்தி விபீஷணன் சர்வலோகாத ராகவாய மகாத்மனே விவேகமாம் சித்தம் விபீஷணன் உபஸ்தித்தம் சொல்லிட்டு அவருடைய சீலத்துக்கு சர்வலோக தர்மஜன சரணாகத பத்தனங்கிற அவருடைய சுவாவத்துக்கு அதனை ஈடுபட்டான் விபீஷணாழ்வான். குடும்பத்தோடு ஈடுபட்டது ராவணனுடைய குடும்பங்களாம் பட்டர் சம்பிரதாயத்தை அனுசந்தானம் பண்ணது. அந்த மாதிரி குணங்களுடைய அனுபவம் என்று அவர்களை வசீகரித்தனர். அந்த குணங்களுக்கு தோற்று போனால் சதாகிருஷ்ண நாயகி தோற்று போனால் சதாகிருஷ்ண நாயகி ஆழ்வார் அவரை என்ன சொல்லி மரப்பண்ண முதல் பத்திர கடைசியில் முடிச்சவர் உடனே அந்த நாயிகா பாவத்தை அடைஞ்சு சரிகம் பண்ண ஆரம்பிக்கிறார். வாயும் திரையுகளும் காதல் மடராராய் ஆயும் மங்களுடன் துங்கியலும் நீ சுஜாயால் கோயில் கயலையும் நீரூரை அங்கேயோ திருமாளால் கோட்பட்டாய் இரண்டாவது முதல் நடக்கிற இதையும் என்னவென்ற கேட்கிற மட நாரைய கட்டி நாரைய பார்த்து கேட்கிற ஆயும் அவளுடன் துங்கிலும் நீ துஞ்சாயா யோகங்கள்லாம் துங்கினா கூட நீ தூங்காம இருக்க எதனால என்ன மாதிரி எம்பெருமான் மேலே இன்னும் காதல் கொண்டாலும் தன்னுடைய அந்த விசேஷ துக்கத்தை சொல்ல ஆழ்வார் நாரை இடத்தில் சொல்ற அந்த மாதிரி பசுபக்ஷிகளை பார்த்து தன்னுடைய எம்பெருமானுடைய விசேஷத்தாலே ஏற்பட்ட துக்கத்தை விண்ணப்பிக்கிறார் ஆழ்வார். அதை சொன்னா இங்க இரண்டாம் பத்தில் அவனே பிராப்பியன் என்பதற்காக அவனது போக்கியதையை வெளியிடுகின்றாரா. அவனே பிராப்பியன், இந்த பிராப்பியத்திற்கு சேரக்கூடிய குணம் போக்கியத்தம். அந்த போக்கியத்தத்தை சொல்றதுக்காக ஆழ்வார் ஆரம்பிக்கிற பகுதங்கள் வாயு திரையுகளில் பிரிவாச்சாலையால் படுகின்றாரை பிரிந்திருக்க பொறுக்கமாட்டான் என்றும் இந்த விசேஷத்தை இருக்காத பக்திகள் மூலமா விண்ணப்பிக்கிறார் அப்படின்னாக்க தன்னுடைய விசேஷத்தை தாழ்ந்தாமல் கதாபிக்கு நாளைக்கு கடாதன படுகிறார் அப்படின்னாக்க இந்த துக்கம் அவருக்கு பெருமாளுக்கு அந்த விசேஷத்தாலே இந்த துக்கம் புரிகிறார்கள் அவன் கொடுக்க மாட்டார். அதற்காக ஆஸ்மிக விஸ்வேக அகிட்டுத்துவம் ஆசித புத்த அகிட்டுத்துவம் குணம் அதற்கென்ற சகம் திண்ணன்மீட்டில் அவதாரத்திலும் பதக்கம் அப்படியே உள்ளது என்று அவதாரத்திலும் எந்தவாருக்கு பதக்கம் உண்டு அச்சை திருமேனியிலும் பதக்கம் உண்டு அதை ஆழ்வார்கள் கண்டார்கள். ஆழ்வார்களும் இதற்கு பேரணியான பதக்கத்தை கண்டு போந்தால் அவர்கள் சுவாமிகள் அச்சாவதாரத்தில் சொல்லும் போது அதனாலதான் ஆழ்வார்தான் அச்சாவதாரத்தை அனுபவிக்கத்தேதான் பதத்தத்தை அந்த குணங்களுடையதாக ஆவிக்காரன் இருக்குங்கத்தை பேசுறான். அவதாரத்திலும் பதக்கம் உண்டு. யாகாபிரிய முதல் ஸ்லோகம் கோபாலன் இந்த ஸ்லோகம் வந்தே பிருந்தாவனதனம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தான் வைஜயந்தி விபூஷணம் இதுக்கு அப்பைய தீட்சிதர் வியாச்சாரம் இருக்க மாதிரி பெரியவாள் தான் சொல்லியிருக்கா. பதத்தை பற்றி சௌலபியம் சௌலபியை பற்றி பதக்கம் எங்க அப்படின்னா அவதாரம் கிருஷ்ணாவதாரம் முழுக்க உண்டு ராமாவதாரத்தில் சில சமயங்கள் அங்கெல்லாம் பதக்கத்தை சில சமயங்கள் எல்லாம் காண்பிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் காண்பிக்கிறதில்லை. ஏன்னா ஆத்மானம் மாங்கம் அண்ணிய ராகம் ராமன் தசரதாரத்திலிருந்து இருந்த அவதாரமானதால அதுல பதக்கத்தை காண்பிக்கிறது ரொம்ப ஜாகிரதையா எதாவது இருக்க சொன்னான். தயாத்தம் சமுனிஜாதா கச்சலோகா நிமித்தமானு அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணனை பார்த்து சாபமானையை சோமித்து சதாம்சு ஆசியும் சோபமான் சாகரம் சோழகிஷாவின் பிரத்யாந்தாந்து பிரபலமாக அந்த மாதிரி சமயங்களை தன்னுடையதான வீரியத்தையும் தன்னுடையதான ஒரு வேகத்தையும் காண்பிக்கிறான். இரவில் பெருமாள் எல்லா சமயங்களையும் காண்பிக்கிறார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பரத்தை சௌரபியம் சௌரபியத்துக்கு பரத்வம் கோவர்தனோத்யானம் பண்ணானா மலைய கொலையா பிடிச்சானா அல்லாத எல்லா ரட்சிதமாக்கி இந்திரன் பண்ணா காமதேவர்கள் வந்து கோவிந்த விட்டாபிஷேகம் பண்ணா எல்லா கோபர்களும் கேட்டவன் என்ன சுவாமி இதெல்லாம் பிஐடி தான் வராளே சொல்லோ பந்தமோ இல்லாதா உங்க பந்து நான் சொற்கொள் பார்த்தா பிடிக்குள் விளையாண்டவானா இருக்கக்கூடிய காண்பிக்கிறார். அவதாரங்களிலும் பதக்கம் இருக்குங்கிற சின்னன் உடல் உருணுமா என்று இங்கே எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடலுங்கள் தன்னன் கண் அல்லது தையோர் கண்ணே அப்படிங்கிற பாசுரங்கள்ல பத்து பாசுரத்துல காண்பிக்கிறார். அதற்கு உடல் வாழ்வீடு இனிமையான வஸ்துக்கள் எல்லாம் சேர்வதற்கு வேறான இனிமையா வாழ்விலே உண்மை பெற்று வாழ்வாள் பெருமான் பொது சூழல் என்னம்மா இருக்கு தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துவிட்டோம் எனக்கு தேனும் பாலும் நீங்கள் கண்ணரவ உண்மத்தே தேனுமத்தே தேனுமகுதே பாலமகுதே கண்ணரவகுதே அமுதும் அகுதே தேனும் பாலும் நீங்கள் கண்ணரவோம் சொல்லிட்டு அமுதும் சொல்லிட்டு எல்லா வஸ்துக்கள் சேர்வதற்கும் மேலான இன்மையன் பால் சூழ் உடனே வீடு முழங்கை வெளிவார கூடியிருந்து முடிந்து கூடாது இல்லையா ரொம்ப அழகான சீரான நபர் வியாசாரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கிறான். எந்தருமானே பால் சோறு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட பால் சோறு அப்படின்னா பார்க்கடல் அதோட கரையில கரும்பு பயிர் பண்ணணுமா சுவாமி பார்க்கலவுக்கு கரை எப்படின்னா சக்கரையான கரை சக்கரைனா மண்ணுக்கும் சக்கரான சம்ஸ்கிருதத்துல ஆனா அந்த மண்ணு இல்ல இந்த வெண்டலமன் இந்த வெண்டலமன் சக்கரை சாப்பிட்ற சக்கரை இருக்கோ அந்த மண்ணு ஒரு சேப்பு கட்டி இருக்கு அந்த மாதிரி நடுவில் டீச்சர் சேர்த்தா இருக்கிற மாதிரி பார்க்கடல் இருக்கு. பெங்களூர் கல்கண்டு பெரிய பிளேட் கல்கண்டு இருக்கு அதுல பாலை குத்தி வச்ச மாதிரி தான் பார்க்கலும் அந்த சக்கரை கரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கரக்கரை சீராம்போதி சீபாக நாபீமில அந்த சாக்கரே சிங்கே சீராபி அதுக்கு நடுவில் பெருமாள் இருக்க பெருமா பிரம்மாண்ட ரூபத்தோட இருக்க அவர் சின்னாபியில கமலம் பெரிசா இருக்கு அந்த கமலத்திலேருந்து குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி தேன் கொட்டலாம் அந்த கமலத்திலேருந்து அந்த தேன் கொட்டினா அந்த தேனும் கீழே பார்க்கிறத முன்பு அந்த பாலும் தேனும் கலந்து அப்படியே அலையில அடிச்சுட்டு வந்து அதனாலேயே அந்த சக்கரை வண்டெல்லாம் பொறிஞ்சிருக்கா அந்த சக்கரமயமான கீழே சக்கரமயமான கரையில அதுல ஒரு பயிர் பண்ணணும் அந்த கரையில ஒரு பயிர் பண்ணணும் எதனா கரும்ப பயிர் பண்ணணும் அந்த அதுக்கு உரம் போடுறதுக்கு எது அப்படின்னா பார்க்கிற சந்திரன் உண்டானாலும் அந்த சந்திரனுடைய அமுத கலைகளே உரம் கரும்பு அது விது சுதா தேக்கம் விதுனா சந்திரன் சுதானா அமிர்தம் அதோட தேக்கம் அதோட நினைப்பு அதாவது அந்த உரத்தாலை அந்த உரம் சேர்த்து பயிர் பண்ணணும் உரம் போடுறது கூட சக்தியெல்லாம் வளர்த்துட்டு அதோட திட்டங்கள்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு போற அளவு அந்த இக்ஷூத்தமாக அந்த கரும்புலேருந்து சத்சார உத்ரித மதுரத சீதானவ தொன்னகா அது அந்த கரும்புலேருந்து வெள்ள எடுத்து அதுல ஒரு சக்கரை பொங்கல் பண்ணி ஹயக்ரீவனுக்கு அம்சத்தா அது இருக்கும் ஹயக்ரீவ பெருமான் மத்வரி மது அவருக்கு பிடிக்கும் போது அந்த மது பிடிச்ச மேல அதை சாப்பிட்டு நமக்கு தந்தா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பால் சோறா பெருமாள் ஏன் எனக்கு தேனும் பாலும் நெய்யும் கண்ணரும் அமுதம் தேனு சொல்லிட்டு ஆழ்வார் சாதிக்கிற குளிர் வாழ்வு அதற்கு மேலே ஆடி ஆடி அழகான பாசுரம் ஆஸ்திகரின் துயரத்தை தீர்ப்பவன் அருண் நாயக்கா பாவத்தில் ஆடி ஆடி அகம் கரைந்து தே வாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாழ்வுகளே வாழ்வுகளே ஆழ்வார் சாதிக்கிற அப்படி குசும்பன பற்றி மேலான பாசனம் வேற அது எல்லா அவதாரங்களையும் பேசுவேன் குசும்பன் மட்டும் இல்ல எல்லா அவதாரங்களும் பேசுவேன் முதல்ல எடுக்கிறது குசும அவதாரம் அர்ஜுந்தா என்று வாடி பாடும் இவ்வாணுகளே நாளைக்கு மாறி மடவன் சொல்லியா நாளைக்கு சொல்றேன் மாறி பாடு இவ்வாணுகளே வாணுகள் மடவர்கள் உண்மைக்காரும் வியாக்காரமே வேண்டாம் உண்மைக்காரும் ஆசையில் நைகின்றார் தாங்க ஆசையில நஞ்சு போதா திரள்வாழன் ஆயுதம் போல் துணிக்கு உண்மை காணி இறக்கவில்லை ஆசைப்படுறா உங்க பேரம் மாட்டின் தான் திரள்வாழன் ஆயுதம் போல் துணிக்கீங்க இங்கிருந்து படையெடுத்து போய் அவனோட சண்டை போட்டு சட்டாயெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உண்மை காணனே இரட்டன் அத்தனை இரட்டா வேணாம், அவன் உங்க பேர நான் ஒண்ணும் இல்லை பார்த்ததுக்கு குடும்பம் உண்மை காணனி இரட்டமே இரட்டவனத்தோடு இனியனை அழகின்மை விழுவும் ஒப்புமிவர் இழந்தவையே அறக்கல் இலங்கை செக்கி இருக்கே இன்னும் வந்து இவளை கிடையாது இலங்கை செக்கி சீதைக்காக இவளுக்கு இப்படி வரக்கூடாதா, இறக்கவெளியே இன்னும் இலக்கம் இல்லாமல் இருக்கிறே இவர் யாப்பகல் வாயில் பேசாம விட்டு போயம்மா, ஏதோ ஓ பொண்ணாச்சு நீ பொண்ணாச்சும் இல்லையா அதெல்லாம் இல்ல சுவாமி விட முடியல, யாப்பகல் வாயி யாவும் பதில் பேசிக்கிட்டே இருக்கு ஒரு வாப்பதல் வாய்வெளி தனக்கு விட என் கண்ணனி கொண்டால் பண்டு தீபம் தன்னன் வாய்வெளி என தகவல வண்ணா தன்னுடைய பிரார்த்திக்கிறார் திருச்சுகாய எல்லாம் கொடுக்க கூடாதன் பத்து பாசுரங்கள் அவதார தசை வைப்பதெல்லாம் சுமி பெருமாளுடைய பெருமைகளை பேசி அந்த ஆடி ஆடியே அகம் கரைந்து நூலுக்கும் ஆடி ஆடி அகம் கரைந்து நரசிங்கான சொல்றது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் ராமாயணம் சொல்றதுக்கு உண்டு கிருஷ்ணான் சொல்றதுக்கும் அந்த மாதிரி ஆடி ஆடியாகவும் கலைந்து அந்த பாசுரங்கள்ல ஆசிரியரின் துயரத்தை தீர்ப்பவன் என்பதுமா அதை சொல்ற அதன் பிறகு அந்தாமத்தன்பு ரொம்ப அழகான பாசுரம் அந்தாமத்தன்பு செய்து அம்தாமன் அழகான சீதையூட்டம் அதை காட்டிலும் ஆழ்வார் திருமையில் ஆசை வைக்கிறான் பெருமான் அந்தாமத்தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு ஆழ்வார் நினைக்கிறாராம் நான் திருப்புடி அடியில் இருக்கோம் இந்த திருப்புடி அடியிலிருந்து கடம்படும் இந்த லோகத்திலிருந்து எல்லா பிரகிருதி மண்டலங்களும் கலந்து போயிருக்கிறார் இந்த உண்டான இந்த லோகங்கள் அண்டத்திலேருந்து விழுந்த போகணும் அங்கேருந்து போய் ஆழ்வாய்க்காரர் அழைத்து செல்லப்பட்டு பிரதானிய கடத்தனும் சீகை கூட பூரவரும் தீயமான தேகத்தை அடையவரும் தீய கந்தங்கள் பூசிக்கணும் பெருமாள் கிட்ட போகணும் ஆதிசேக பிரஜங்கத்துல ஏறணும் கிட்ட போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆழ்வார் பாதிக்கிறான் பெருமாள் பாதிக்கிறானா இந்த சீகை கூட்டம் கீழே இறங்கணும் பிரதான தாண்டி கீழே போகணும் அண்டத்துக்குள்ள போகணும் அதுல பாரத வருஷத்துக்கு போகணும் பரத கண்டத்துக்கு போகணும் தட்சிண தேசத்துக்கு போகணும் தாமிரபத்னி கீழத்துக்கு போகணும் திருப்புரியடிக்கு போகணும் ஆழ்வார் திருமையில சூழலானே அறிவறிதானே ஒக்கலையானே உச்சியுமானே நாகினுதானே அவர் உத்தாரணும் திருநாளாதான் ஆழ்வார் சாதிக்க அந்தாமத் தந்து செய்தன் ஆவிஷே அம்மா அதான் ஒண்ணுதான் அர்த்தம் இருக்கிற அந்தாமத்தை அன்பு செய்து சீதையின் தட்ட காட்டிலும் அதிகமான அன்பு பெற்று தலைச்சர் ஆழ்வார் ஆஸ்மிதனின் கலவியில் அந்தாமத் தந்து செய்கிறார் என்றும் அந்தாமத்து அன்பு அந்தாமத்துங்கத்தை நீ விதமா சொல்லலாம் பஞ்சமியா அதை காட்டணும்னு சொல்லலாம் அந்தாமத்துல என்ன ஆசை வைக்கிறானோ அந்த மாதிரி அவர் தமிழினோடும் அருகிய பார்க்கடலோடும் அரணிந்த பாவையும் காணமகம்பரும் புகுந்து இது கூட அதை கொண்டு வந்து உட்கார்ந்துக்கிறான் சௌரியமான பெட் இருந்தா அதை ஊர் பெற்று போவா அதை பற்றி கூட்ட அந்த மாதிரி பெருமாறும் அந்தாமத் தன்மை செய்தமான கண்டிதமான வேட்சங்கள் இருக்கு வைகுந்தாமணி வண்ணன் ஆர்பிட்டர் விட்டார் என் செய்வது என்று காரணம் இல்லாமல் கலங்கும்படியான அன்பு வைக்கிறார் தேவையில்லை நாம் என்ன பண்றது நினைக்கிறான் ஆர்பிட்டர் விட்டார் என் செய்வது என்று காரணம் இல்லாமல் கலங்கும்படியான அன்பு வைக்கிறார் ஆர்பிட்டர்கள் உருவாடா விட மாட்டார் என்ன சொல்லுவோம் அனுபவம் ஒரு மாதிரி வரும் அம்மா என் ஆபிஷேரம்மான் தான் யாரும் எல்லாம் தன்னுடைய கலந்தொழிந்தோ பெருமாள் வந்து சேர்ற இந்திரியங்களில் வியாபிக்கிறார் யோகம் பிரவிசிய நம்ம வாதமிமாம் புசுக்கா அப்படின்னு நம்ம வார்த்தை தூண்டி விடுறார் பேச வைக்கிறார் உங்களை கேட்க வைக்கிறார் என்ன பேச வைக்கிறார் திடீர்னு நிலைமை மாறிக்குன்னா நீங்க பேசிட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி அதுதான் ஆபிஷேகம்மான் அது ஆழ்வாசலத்தில் தானும் யாரும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோ ரெண்டு பேரும் சேர்ந்தது எப்படி அப்படின்னா இவருக்குள்ள பெருமாள் பிரவேசித்த உடனே இவர் என்ன தன்னை நினைக்கிறார் அப்படின்னா கடல் ஞானம் செய்தேன் யானே என்று நினைக்கிற அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னாக்க இவரை பற்றி நாம் கவி பாடலாம்னு நினைக்கிறான் தானும் யாரும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோ இவரா அவர் மாறுவர் அவரா இவர் மாறுவர் சாதியாரெல்லாம் தன்னுடைய கலந்துரிந்தோன்னு ஆழ்வாருடைய பாவம். அதுதான் பெருமாள் வந்து நம்மளோட சேர்ந்துட்டு இப்ப நமக்குள்ள பெருமாள் வந்து நாம் வெளியில போயிடுவோம்னா கிடையாது. அந்த மாதிரி அனுபவ ரசம் ரசோ வைத்தா அந்த குணங்களிலே ஆழ்ந்து மூழ்கி தன் நிலை மறந்து உண்ணும் சோறு கருவினை திண்ணும் வைத்திரையும் எல்லாம் கண்ணனு நினைக்கக்கூடிய நில. அதை சொன்னால் அந்தாமத்தன் செய்து அபிஷேக அம்மானுக்கு. அப்ப என்ன அந்த பெருமாள் எவ்வளவு ஆசை வச்சு வந்தானதுக்கு என்ன அடையாளம்? அவன் அவன் வந்துட்டாங்கிறது எனக்கு தெரியாது. இன்னது இருக்கு அவங்கிட்ட என் அபிஷேக அம்மான் தாவியில் அவன் சேர்ந்தால அந்த மாதிரி அனுபவத்தை கொடுத்தான். அந்த தாகத்தம் போகுமா? தாகத்தம் போகாத ஆழ்வா இருக்கு, தாகத்த அனுபவம் இருக்கு. ஆனால் என்னுடைய வந்து நின்னானே நான் சரீரம் கட்ட உணர்த்தினானே, நான் சரீரமாயிருந்தாலும் என்னுடைய அந்தரியாமியாவும் இருக்கான்னு தெரியுது. இதுலயே நான் அவரை பார்க்கிறேன். கண்ட சிவந்து பிரியபாய் வாயும் சிவந்து கழிந்து உள்ளே நிம்படிலகு சுடலிலகு திகழ் மகரமுண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடன் நான்கு தோழன் குடி சார்ந்தன் கொஞ்சலக தெய்வார் ஆழியார் ஒருவன் இடையே உண்டாளே. இந்த உதயத்துல பெருமாள் இல்லையா இருக்க, என் உதயத்துல பெருமாள் இல்லையா இருக்க, நமக்கு இந்த அனுபவம் ஏற்படல. என் உதயத்துக்குள்ளே இருக்கிற பெருமாள கண்டல் சிறந்து பெரியவாய் என்னால சொல்ல முடியல. ஆழ்வாரோடு சாலஞ்சி ஆளும் என்றால் கண்ணுடைய கடந்ததால அழகர் சாதிக்கிற கண்டல் சிறந்து பெரியவாய் சாதிக்கிற அந்த மாதிரி அனுபவத்தை பெருமாள் தான் பார்த்தவர். அதனால என்ன சொன்ன, அவள் எனக்கு ஆத்மாவா இருக்கிற பெருமாள், அதனால எனக்கு இந்த மாதிரி என்ன ஏற்படுறது, எனக்கு இருக்கிற அந்தர்யாமி தான் கடஞ்ஞானத்தை செய்தான், கடஞ்ஞானத்தை கொண்டான், கடஞ்ஞானத்தை கீழ்ந்தான், கற்கும் கல்விக்கு என்ற இளனாக இருக்கான், கற்கும் கல்வி ஆபானாக இருக்கான், கற்கும் கல்வியை செய்தவனா இருக்கான், கற்கும் கல்வியை தீர்ப்பனா சந்தேகங்களை தீர்ப்பனா இருக்கான், கற்கும் கல்வி சாரமா இருக்கிறான். அத்தனை அம்சங்களும் அந்த கல்வி அந்த மாதிரி அன்புவைக்கிறான். கேசான் தமிழில் ஆசிதனின் ஏழு ஏழு பிறப்பான சம்பந்திகளையும் காக்கிறான். ஆசதி ஈடுபட்டு நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவர். அற்புதமான பாசனங்கள் ஒவ்வொரு முறையா மாதவன் என்றதை கொண்டு என்னை இப்பால் பட்டது யார் அவங்களும் செயல்படேன் என்று பெண்ணு புகுந்திருந்து கீழவன் கெடுக்கும் மூலம் செந்தாவளை கட்டுங்கள் முதல்வன் கண்ணல் கட்டி அம்மான் கோவிந்தனு சொல்லி மாதவான்னு சொல்லிட்டா போதுமா. மாதவன் என்றதை கொண்டு என்னை இப்பால் யார் அவர்களும் செய்கொடே அழுவாரி விமாசனா சுவாமி ரொம்ப புள்ளிய உட்காரு அழுவா சொன்னாரா எனக்குள்ள நிறையாட்டி கேட்பா யார் அவர்களும் செய்கொடே எந்த அழுத்து இருக்காது அது எப்படிப்பா முடியும் நாம சொல்லி உட்காரு யார் அவர்களும் செய்கொடேன்னு இன்னொரு புகழ்ந்திருந்து அதுக்கா யார் அவர்களும் செய்கொடேன்னு வாயான சொல்லலையா கவனம் உட்கார்ந்தான் இவர் ரொம்ப மோசமான தள்ளிவிடுவோம். தீங்க வாசனையே பிடிக்காது, கொஞ்சம் தீங்கு அப்படியே போட்டுவான் இல்லையா? அப்ப தீது அதனால தீங்கு எடுத்துங்கிறான். தீது அவங்க சாதாரண அது இருந்தாலும் எடுத்து போட்டு சாரு அதுல அதுக்கு எதை போடலாம். தீ அவங்க எடுக்கும் அமலம் செந்தாமலை கட்டும் நம் போத வீடன் கண்ணல் கட்டியதான் அனுபவித்தனேன். ஆழ்வாருடைய அனுபவம் அந்த மாதிரி கேசவன் தமிழ்ந்த ஆட்சித்தாளுடைய சம்பந்திகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். நம்ம உபன்யாசம் பண்ணி வைக்கிறானா இதனால ஆச்சாரியாவுடைய அனுகிரகம் பெற்ற வந்தால ஆச்சாரியார் இவன் பண்ணு பண்ணு சென்டத்து கேட்டால சுவாமி நியமிச்சு அபிநவவாகி சார் சுவாமி நியமிச்சு அவரை கூட்டு ஒரு உபன்யாசம் வை அவர் சொல்லட்டும். அந்த நியமனத்துல நமக்கு சொல்ல வாய் வரும். அசல் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தால சொல்ல வாய் வரும். ஆனந்த் சாய்ச்சார் திருக்குழு நான் முதல்ல டெல்லிக்கு உபன்யாசம் நினைச்சாச்சு அப்படின்னு தானுடைய நோட்ஸ் வேணும், ஹைக்ரீவ ஸ்தோத்திரம் ஹைக்ரீவ் வேணும் அப்படின்னு. ஏய், உனக்கு சுயமா சொல்ல சக்தி இருக்கு, நீ நோட்ஸ் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீங்க அவ்வளவு பிரீதி சுவாமி, நீ நோட்ஸ் சொல்ல வேண்டாடா, ஏதோ சொல்றேன் ஆண்டவன் சொல்றது அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவன் என்னைக்கு அந்த மாதிரி நடந்தது எவ்வளவு பெரிய அழுத்தம், என்னுடைய எத்தனையோ பெரியவா சொன்னதாக புண்ணியம், இவ்வளோ ஒரு கடவுளை புண்ணியம் எனக்கு கிடைச்சு. யார் அந்த மாதிரி சொல்லுவா, எனக்கு என்னோட உனக்கு தேவை வேணும், நீ ஆரம்பிச்சா முடிப்ப, நீ சுயமா சொல்லக்கூடிய வேண்டாம் சாய்ப்பேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனவன் அந்த மாதிரி அனுகிரகம் அடிக்கிறேன் சொல்றேன்னா வேற எதுவும் கிடையாது, சம்பந்தி சம்பந்திகளையும் அனுகிரகிக்கக்கூடிய மண் அந்த மாதிரி கேசவன் தந்த பக்தாவுடைய சம்பந்திகளையும் அனுகிரகிக்கக்கூடிய இவங்கத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதுக்கு மேல முழு மோட்சானந்தம் இத்தகையதுன்னு அனைவது அளவரவேன் பூம்பாவையாக புணர்வது இறைவனாம் எப்பொழுதுக்கும் வீடு முதலாம் இறைவன் திரும்பிக்கடல் நீந்துவார் கேட்டு பாசுரம். அந்த தசகத்துல மோட்சானந்தம் இத்தகையது அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது எம்மாவீடு, அதுதான் ராப்பே நிஷ்கர்ஷம் பண்ற. இங்குள்ள காலம் மனோவா காயங்களோடும் பகவத் கைக்கன்யம் பண்றதே பரம பிராப்தியம் அப்படிங்கிறத நிர்ஜாதான் ரொம்ப அழகான பாசுரங்கள். எம்மா வீட்டு திறம் செப்பம் நின் செம்மா பாதபத்து கதை சேர்த்து ஒரு லைன் செம்மா பாதபத்து கதை சேர்த்து சேர்த்துனா சேர்க்கவரும் அர்த்தம். கதை சேர்த்தவரும் எதை பாதபத்து மாபாதபத்து செம்மா பாதபத்து மின் செம்மா பாதபத்து கதை சேர்க்கவரும் அதுக்கு என்ன சுவாமி ஆகட்டும். மின் செம்மா பாதபத்து பாதபத்து உள்ளை கதை சேர்த்து இப்பவே கண்ணு சடக்கென்று செய்ய வரும் சீக்கிரமாக தொடர்ந்து செய்யத்தை காண்பிக்கிறது. உள்ளை இப்போதாய் சடக்கிடுவாமா நெய் பண்ணாத அப்படிங்கலாம். அதே மாதிரி நீ செம்மா பாரபரத்து தடை செய்ய தொல்லை தடை சேர்த்து ஒல்லை யாரு கைமா துன்பம் கழிந்த விழாவே அம்மாடியேன் வேண்டு வரீதே அதைத்தான் மகன். இதே யாரும் மேற்கொள்வதை நான் துன்பன் மையல் தோன்மன் கையந்தா செய்தார் இந்த யானையில ஞான செய்தா காலத்தை செய்யே பக்தியோகம் வந்திருக்கிறேன். பக்தியோகத்தை நீயே தரணும். ஞான செய்தா காலக்கல்வி செய்யலே உள்ளது வியாக்கியானம் காலக்கல்வி செய்யலை உள்ளா கிடக்கினாலோ அதோட விஸ்தாரம் மாதிரி காலக்கல்வி செய்யலே. அப்படியா நீ அனுகிரகம் பண்ணக்கூடியவண்டா பாவம் இருக்க ஆழ்வாரே நீ சொல்லுவியப்பா செய்ய தீவினை செய்யே தீவினை என்று அது செய்யும் சொல்லிட்டு வர ரொம்ப அழகான பாசுரங்கள். அதுல என்ன நிஷ்கஷம் என்ற மனோவாக்காயங்களாலே கைங்கன்யம் வந்ததே விசாரத்துல திருவாராயத்தில் ரொம்ப அழகு எம்மா வீட்டு திறமுங்கிறது திருவாராயத்தில் ரொம்ப அழகா சாதிக்கிற உன்னுடையதான பாதத்தோடு என்னை சேர்க்க வரும். இந்த பாதத்தோடு சேர்த்தல் எப்படி தெரியுமா இருக்கணும், என்னை உன்னுடைய திருவடிகளிலே திவ்யரேகை போலே உன் திருவடிகள் திவ்யரேகை போலே பின்னே ஒரு காலமும் உன்னை பிரியாதொரு வழி பண்ணியிருட போதும் ஏதேன் எழும்பென்று ஏர்கொள் இலங்கையை கண்ணனா பிறந்த வேர் ஏழு வென்று நப்பினை பிரார்த்தி அடைந்த சீதைக்காக ஏர்கொள் இலங்கையை நீயே செய்தான். அவ்வாறு செய்து உங்களுடைய குணங்கள் பிரகாசிச்சு மெழும் சுடர் ஜோதி சுடர் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி மெழும் சுடர் வெகு தூரம் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி வெகு தூரம் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி மீண்டும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதி மெழும் சுடர் ஜோதி வேலையும் பொன்னடி சேர்த்து உள்ளே என்னை பொன்னடி சேர்க்கும் பொன்னடி சேர்க்க வேண்டும் சடக்கென்று சேர்க்க வேண்டும் வேறெங்கும் நான் போகாதவாறு என்றும் என்னை விடக்கூடாது. வேறே போக எஞ்ஞாண்டும் விடலே, எஞ்ஞாண்டும் விடக்கூடாதுன்னு சொல்ற ஆழ்வார். எங்காண்டும் விடக்கூடாது, என்றும் விடக்கூடாதுங்கிறதுக்காக இதுதான் பாஷ்யக்காரனுடைய திருவிழத்தை அடிவத்து வியாக்கியானம் பண்ணது. உன் திருவடிகளிலே என்னை ஈங்கன சேர்த்தருடி, அந்த ஒல்லைங்கத்துக்காக ஈங்கன சேர்த்தருடி இப்போதே சேர்த்துக்கொள். உன் திருவடிகளில் திவ்யரேகை போரே, பின்னை ஒரு காலமும் உன்னை தெரியாத திருபடி எஞ்ஞானும் விடலேங்கத்துக்காக உன்னை ஒரு காலம் எக்காலமும் தெரியாத திருபடி, அது காலத்துக்கு எப்ப தெரியாத இருக்கும், உன்னுடைய திவ்ய ரேகை போரே. பகவத்ராப்திருமா அது என்ன மாதிரி கிராசிங்க ஆழ்வார் சாரித்ரா சுஜயந்தி ஸ்வரேகாதி அனாலேக்ய சரஸ்வதி. அனாலேக்ய சரஸ்வதி வேணும், அத ரேகாவியூஜயந்தியும் ஆழ்வார். தன்னுடைய ரேகைகளாலே, தன்னுடைய அடையாளங்களாலே, பாசுரங்களாலே, வரிகளாலே ஆழ்வார் தண்ணிக்கிறார். ரேகைங்க தரி சூஜயந்தியும் ரேகாவிகி சரியா இருக்கா? சரியாதுன்னா அப்புறமா சொல்லு மாட்டிக்கிறேன். சூஜயந்தியும் ரேகாவிகி அனாரேக்ய சரஸ்வதி அதே கலிங்க சௌந்தர்யம் ஆசிரியே சொல்லி பாதுகா. ஆழ்வாருடைய அதே கணித சௌந்தர்யம் ஆழ்வாருடைய அழகு அப்படின்னா சாமி பாதுகாத்த சாதிக்கிறார். பாதுகையுடைய அழகு இருக்கிறது அதே கணித சௌந்தர்யம். அந்த ரேகையோட இருக்கக்கூடிய தன் ரேகையால இந்த அர்த்தங்கள் தான் காண்பிக்கிறது. வேத பாகங்கள் உபனிஷத் பாகங்களுடைய அர்த்தத்தெல்லாம் பாதுகாத்து காண்பிக்கிறார். என்ன சௌந்தர்யம், என்ன சௌந்தர்யம் அப்படிங்கிறது தெரியும். கைவந்ததான் டிக்டோலாம் போட்டுக்கிறா பத்தியில பார்த்தா அழகா இருக்கு பத்தியில. இதே மாதிரி பாதுகைத்துலாம் சாதிவிடு பண்ண சுஜயத்தின் பிரதேசாதிக்கு அனாரோக்கிய சரஸ்வதி அதே கலிய சௌந்தர்யா ஆட்சியை போய் பார்க்காமல் எம்மாவிற்கு திறமும் சிற்பங்கிற தசகத்துல கைங்கரியமே பரம பிராப்தியம். இந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும், மனோபாக்காயங்களோடு சேர்ந்து மனசுல பாவம் இருக்கணும், வாழ்க்காலையில் சொல்லி பண்ணணும், சரீரத்தை அதற்காக செலவழிக்கணும். ஏன் இந்த பண்டிகையின் கதைகள்லாம் அந்த மனோவார்த்தாயங்களோடு சேர்ந்த கை கதை. இந்த பண்ணினா ஆழ்வார் நியமிச்சிருக்க, நீங்க எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், நான் செய்திருக்கேன். மனோவார்த்தாயங்களாலே கை கஜம் பண்ணணும். இல்லைன்னா இத்தனைய நகரத்துல இத்தனை பேர் சேர்ந்து ஒரு குழுவாக குருவாயூர் விண்ணப்பம் பண்ண முடியுமா, குருவை விண்ணப்பம் பண்ண முடியுமா? எத்தனை ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்தைக்கு மங்களாசாசனங்கள். அந்த மனோவார்த்தாயங்களாலே கைங்கரியம் பண்றது அதுவே பிராப்தியங்கிட்ட எம்மா வீட்டில் ஆழ்வார் சாதிச்ச. அது சென்றது தசகம் 2-50 கடைசி தசகம், கடைசி திருவாமொழி சிலரொடி இடமை. ரொம்ப அழகான அற்புதமான பாசுரங்கள், ரொம்ப அழகா வியாக்கியான மகள் 11,000 இந்த கிடதொடி இடமை கடுவதன் முன்னம் வடவழி மாறுவோன் பருவிய கோயில் வடவிடம் பொன்னின் மாடுகள் மாடுகளின் சோலை கடற்கிடராகும் ஷார்வது சரியே. இந்த இடம் வைத்தது எங்க இருக்கு அப்படின்னா அந்த இளம் சோலைகள் இளமையா இருக்கான். பெரும்பாலும் ரொம்ப நல்லா இளமையா இருக்கிறதா அப்படின்னு சொல்றா. இளமை சோலை இருக்கு வளரிடம் தொழில் சூர் மாடுகள் சோலை அதை அனுபவிக்கிறவாள். 11,000 ரொம்ப அழகாக இருக்கிறார். கிடருக்கு வியாக்கியானம் பண்ணத்தே அங்கே அவனோடு சம்பந்தம் உள்ளதெல்லாம் அவனோடு ஒக்க பிராப்தி அந்தர்கடனாகையாலே இனியராய் அது வனகிரி முதலாக தேவையான அனுபவிக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். தெற்கு திருமலையிலே நினைத்தவையெல்லாம் பரிமாறி அனுபவிக்கும்படி அது வியாக்கியானம் பண்ண. அதாவது அந்த திருமாலின் ஜோலையில சம்பந்தத்தாலே அங்குத்தை சோலை போலே திருவாராயத்தில் யாரொன்றிலே எங்களுடையாரே திருமலையை அனுபவிக்கிறார். இந்த தசகத்துல சுப தவித திதித்தம் வியாக்கியம் திருமாலின் ஜோலைக்கு காட்டுகிறதாவிட சுப தவித திதித்தம் சாதிக்கிறதுக்கு காத்தகத்தாவிட அனுபவத்துல அதை சொல்லும் போது சுப சவித விதி ஸ்தானத்தோடு சுபமான திருமாலின் ஜோலைன்னு சொன்னா நம்ம பாவம் போகுமா? சுபமானது அப்பேற்பட்ட சவிதம் ஸ்தானம் மாளிகை இருக்கிற இடம் வீடு வாசஸ்தானம் அதை சுப சவிதமாக ஆகக்கூடிய கிரிஸ்தானம் மலையிடம் திருமாலின் ஜோலை அதை பத்தி இந்த திருவாரூரில் அல்வா சாதிக்கிறது சாதனா சாத்தவரத்தாவிட காண்பிச்சிருக்க இந்த பாசுரங்களுடைய அழகு எல்லா பாசுரங்களும் அழகு உண்டு. இந்த தசகத்துல என்ன அழகுனா அதே மாதிரி இது சில தசகங்கள் இந்த தசகத்துல முதல் வரியிலெல்லாம் அநேகமா வைராக்கியம் வரும் இதேந்து புதனும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இல்லைன்னா இந்த வாழ்க்கையிலேயே மற்ற விஷயங்களில் ஈடுபடாம பகவதிகளை ஈடுபடுங்கிறது அந்த கேய நிவர்த்தியே சொல்லக்கூடியதா இருக்கு. இரண்டாவது வரிகள் தான் இரண்டாவது வரி எல்லாமே அழகர பண்ணிக்கிறதா இருக்கு. மூணாவது வரியில் தான் திருவாரூரோட கேட்கத்தை பண்ணிக்கிறதா இருக்கு. அந்த கேத்திரம் அந்த மலை அந்த சோலையே கிராப் என்பது நாலாவது வரியில மெசேஜ் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். இளமை கெடுவ நன்முன்னம் பகவதிஷயத்தை ஈடுபடுங்கோ ஜபனம் போட்டுக்கிறாரே சீனகத்துல ஒரு ஜீயர் சொல்லுறான் ஏகாது செய்தி காட்ட பாடசால பசங்களை கூப்பிடுறான் ஆட்சணத்துல தாத்தாச்சாரு அவர் சாரசு மணி என்பது ஆட்சணத்துல நிறைய அத்தியனங்கள்லாம் பண்ணுறார் நிறைய நல்ல விஷயம் சொல்வார். அவர் சொல்ல ஒரு ஜீயர் கூப்பிடுறான் ஏய் நீ ஏகாதசி ஏகாதசின்னு சாப்பிடாம உபவாசங்கிறார் இதோ நின்னா பொங்கலை சாப்பிட்டு திருமாலை தெரிவிக்க போவோம் அப்பதான் ரங்கநாதனுடைய கண்டு மூக்கெல்லாம் நின்னா தெரியுங்க வயசாயிருக்கிறா கண்ணு சரியா செய்கிற பெருமாளாவது நம்மளை கதாசித்தர் வாசகம் இருக்கிறார்னாக்க பெருமாளுடைய அழகில் ஈடுபட முடியாதா? அதுவும் அழகனுடைய அழகில் ஈடுபட முடியாது. அதனால கிடவடி இளமை பெறுவதம் அது போட்டு முன்னால முதல் பாசுரம் அதற்கடுத்த பாசுரத்தில் சதிகள வடவா சாட்சியை மதியாது யோகத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இளமடவார் தாழ்ச்சி ஸ்திரீகள் நன்னா பேசுவா சாமர்த்தியமா இருப்பாளாம். வடகால சுவாமி வியாக்கியானம் பயிரண்டாயிரப்படியில சதீங்கத்துக்கு வியாக்கியானம் பண்ணேன் செத்து காட்டமும் கூட வல்லதா இருக்கை நீங்க இது செய்யலன்னா பிராணனை விட்டுருவேன் பாலாம் பிராணனை அப்படின்பாளாம் விட்டுடுவேன் வாழாத சொல்ல மாட்டாளாம். ஏதாவது திடீர் பேசி நின்றுட்டேனா செத்த மாதிரி நடிப்பாள் அக்கலை காய்ப்பாளா சுவாமி செத்தி சுவாமி வந்திருக்கார் செத்து காட்டமும் கூட வந்ததா இருக்கை அந்த இளமரவாருடைய சாட்சியை மதியாது வியாக்கியானம் பண்ணா தெரியுமா இவர்கள் விஷயத்தில் அவர்கள் பண்ணும் சாட்சி அவர்கள் தாங்கள் சார்ந்தவர்களாக செய்வது இது எதையுமே நம்பாதீங்கோ நம்பாதீங்கோன்னு சொல்லல அதை மதிக்காதீங்கன்னு சொல்லியிருக்க நம்பாதீங்கோ சொல்ல மதிக்காது அதை தெரிஞ்சா நடத்திக்காதீங்க அதையே நடத்திக்கிட்டேன்னா பகவத் அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு. அத பகவத் அனுபவத்துக்கு விரோதங்கள் இருந்து விடுபடணுங்கிறதுக்காக சொல்லு அது மேல நிறைய நாங்கள் காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கேன் கண்ணயோகம் ஞான யோகங்கள்லாம் பண்ணாதானே பெருமாள் அடையலாம் அதெல்லாம் பண்ணு ஆனா அதையே செய்யறதுக்கு நீ பதில் நினைச்சிக்காத பகவதாசிரியம் பிரதானம் பயனல்ல செய்து பயனில்லையில் இருக்கேன் அடுத்த வாசகத்துல அதுக்கடுத்த வாசம் கர்ம வன்பாசம் கழித்து உகந்து உயவே அதற்கடுத்த பாசுரத்துல சில ஊரில் நல்ல பலம் இருக்குங்கிறதுக்காக கெட்டதை தான் பண்ணாதீங்கோ திறமுறை வளர்த்தா தீவினை பிரிக்காது அதற்கடுத்த பாசுரத்துல இதையே நல்விலகு வில்லியன நிலையில் தீமை செய்யாத இங்கொழு அந்த பாதி தேயக்கட்டிபட்டமா சொல்றது தேயக்கடுதல் தீமை செய்யாதே இருக்கணுங்கிறது அடுத்த வாசுரத்துல நடவடிக்கைங்கிறது அதற்கடுத்த வாசுரத்துல முதல் வரியில பாதி பலம் செய்து வைகள் வளர் கழியாது எங்களுடைய பலத்தெல்லாம் எதனோ பிராகத விஷயங்களில் ஈடுபட்டு இந்திரியங்களுடையதான அனுபவத்தையும் இருக்காதுங்களோ வல்வினை மூழ்காது அதற்கடுத்த பாசனத்தில் முதல் வருகிறார். ஆனால் சேவைகளை விடலும் பெற்ற எல்லா பாசனங்களையும் முதல் வரியில சொல்லிருக்கார். எந்தாவது வரிகள் எல்லாம் அழகுடைய மேன்மையை சொல்லிருக்கார். அது வடவடி மாயோல் மருவிய கோயில், அறிந்துகள் சங்கத்து அழகர்கள் கோயில் பெருமாள், அந்த பெருமாள் இருக்கிற இடம் புயல்மலை வண்ணர் புரிந்துரை கோயில். அதற்கடுத்த பாசனத்தில் பெருமலை அடித்தான் பீடுரை கோயில், அறவுகள் ஆயிப்படையவன் கோயில், உரியமர் வெண்ணை உண்டவன் கோயில், நிலவுடன் இடந்தான் பீடுரை கோயில், வளர்ச்சியும் ஆயம் ஆயவன் கோயில், அழக்குடி எட்டால் அமர்கிற கோயில், வேதமுந்தியிட்டான் விரும்பிய கோயில், அழகர் உரையக்கூடிய தடம். இதைத்தான் பிரதானமா சாத்தவரத்னாவில எடுக்கின்ற அழகா அந்த சாதிச்சர் எப்பேற்பட்டவர் அப்படி இந்த அழகரை ஊரச்சதை ஏற்பட்ட பெருமாள் உயரக்கூடிய இடம் அந்த அழகா பற்றி வரிசையா தாற்பயத்தாவில் எம்பெருமானுக்கு குணங்கள் சொல்லும் போது இன்னென்ன குணங்கள் இன்னென்ன குணங்களாலே பெருமாள் நம்மை வசிக்கிருக்கிறான். எப்படி தீர்த்த ஆச்சரிய ஸ்வபாவம் வளர் ஒளி மாயோ, தீர்த்த ஆச்சரிய ஸ்வபாவம் மாயோங்கிறது ஆச்சரிய சுபாவம் அர்த்தம். தீர்த்த அப்படின்னா வளர் ஒளி மாயோ, ஒளி வளரக்கூடிய மாயம் தீர்த்த ஆச்சரிய சுவாவம். அதற்கு மேல அதிர்புடல் சங்கத்தழகம் கோயில் முகரித ஜலஜம், ஜலஜம்னா ஜலத்திலிருந்தான சங்கம், முகரித்தன சங்கத்தோட துணியாலே நம்மை வாழ வைப்பவன், விரோதிகளை மண்ணுண்ண செய்பவன், சகோதர தாக்கராட்சியானதே அவன் விதாரித்து முகரித்த ஜலஜம் பவிஷுத்த அம்போத வர்ணம், மழை பெய்யக்கூடிய காலமேகம் மாறி இருக்கக்கூடிய நிலத்தை உடையவன் புயல் மலை மன்னர் புரிந்துரை கோயில் செயலற்ற அதிகுப்தம். அது என்ன பண்ணாக்க குறை எடுத்தான். இந்த விஷயத்தை சொல்றது பெருமலை எடுத்தான், பெருமலையை குறையாக எடுத்தவன் பீடுரை கோயில். அதற்கு மேலே அதி இடகல் தேகி அது அறவுகள் ஆயுப்படையவன் சக்கரத்தை தரிக்கிறான் சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொருடையும் எம்பெருமானுடையதான குணத்தையும் சுபாவத்தையும் அவருடைய அழகத்தையும் வர்ணிக்கக்கூடிய இரண்டாவது வரிகள். மூணாவது வரி மலையோர அழகளை ஈடுபடுறது ஒவ்வொரு பாசனத்திலையும் வளர் இடம் பொழில் சூழ் மாறிந்தோரை தொழில்கள் சூழ்ந்தது நல்ல வளர்ந்து நிற்கக்கூடிய தொழில்கள் சூழ்ந்தது. ஐயாயிரம் மரம் எனக்கு சொந்தம் இருக்கும் எல்லாமே நல்லா காத்தால் வைக்க வேண்டியதா நாலாயிரம் மரம் கிடையாது, எல்லாமே இளம் மரங்களா இருக்கும். மரத்தை வைக்கணும்னா நாலு மரம் வைங்கன்னு சொல்றாம இருக்கும், அது தண்ணி நட்டானாக்கா அதுல ரெண்டு மூணாவது நன்னா வரும். வளரிடம் புடிவிட்டு மாறுவிந்தோரை சந்திரன் அதோட சிக்கனங்களை தவிரதான் மனித வழிபடுவி மாறுவிந்தோரை அதற்கு மேலே பெருமை இருக்கும்படியான பொருள்களை உடையது. சோலைகளுக்கு பெருமை, சோலைகளுக்கு பெருமைனா மருந்துவளமுடியோட சோலை எவ்வளவு குறிச்சுனா ஐயாயிரம் ஏக்கரை காயிரம் ஏக்கன் பலம் விஸ்தீர்ணம் உள்ளது கூட பயிரிட புரியல. எப்படி அப்படிங்க அந்த பயிரிட புரியல சொல்லு வயல்மிகு பொருள் சூழ்நிலத்துக்கு மதிப்பு மிக்க சோலை அது எப்படின்னு கேட்டா கண்ணையும் நெஞ்சையும் இருளப் பண்ணவல்ல புயலாலே சூழப்பட்ட மாறுவின் சோலையாகிற சோலை செறிவாலும் போக்கியதையாலும், சோலை செறிவு போக்கியதை செறிவுனாக்கா அடர்த்தியா இருக்கிறது நிறைய இருக்கிறது பார்க்கறதுக்கு நன்னாலும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. சோலை செறிவாலும் போக்கியதையாலும் கண்ணையும் நெஞ்சையும் இருளப் பண்ணவல்ல புயலாலே சூழப்பட்ட மாறுவின் சோலையில் பயனாயப்படி தருமலை தவழும் ஆளுவின் ஜோலை மேகங்கள்லாம் வந்து தவழ்ந்து போதான் திருமாளின் ஜோலையில வருவில் வஞ்சுனை தூரும் ஆளுவின் ஜோலை நிர்மலமான தீர்த்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய மாளின் ஜோலை. அதே மாதிரி திருமலை சுதச்சியும் சொல்ற திருமலை சுதச்சியும் தெரிந்தான துணைகள் சூழ்ந்ததான திருமலையும் சாதிக்கிறார். இங்கேயும் அதை சொல்ற மதியோடு பிடசே மாளின் ஜோலை மதியு சொன்னா குட்டியோடு தாய் சேர்ந்து இருக்கக்கூடியது இனம் இனமா இருக்கக்கூடியது அது ஒரு வியாக்கியம். அந்த மாதிரி குணங்களை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது ஒரு அர்த்தம். நிகிடங்களா சந்திருக்கக்கூடியவைகள் மிருகங்கள் மிருகங்களும் சந்தோஷமா இருக்கு அந்த திருமாவின் ஜோலையில அப்படிங்கிறது. மலமல் மதிசையின் மாலின் ஜோலை கடந்தம் இல்லாத சந்திரனுடைய பிரகாசத்தை உடையது. வளம் செய்யும் வாழவர் மாலின் ஜோலை நித்த சூரியர்கள் வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா. மலம் பிடிச்சை ஆடைகள் சுத்தக்கூடிய மடக்கலைக்கு மதிசையின் மாலின் ஜோலை. மாதுரு மயிலிசே அப்படின்னு சொல்லிட்டு மயில்கள் நத்தனம் ஆடக்கூடிய மாலின் ஜோலை. மூணாவது வரிகள் எல்லாம் திருமாலின் ஜோலை. அந்த கேத்திரத்தையும் அந்த சோலையினுடைய செழிப்பையும் வர்ணிக்கக்கூடியதா இருக்குன்றது சப்த சித்திரம்னு சொல்லுவாங்க. கவிகளுடைய வார்த்தையில சப்தங்கள் அழகா இருக்கக்கூடியது, அச்சங்கள் அழகா இருக்கக்கூடியது, உபய சித்திரம் அந்த மாதிரி அமைந்திருக்கிற பாசுரங்கள் வந்து ரொம்ப அழகு. இந்த கிளரொடி இளமை அதுல முதல் பாசுரத்துல சொல்லத்தே கிளரொடி இளமை கிழவரன் முன்னம் வளர்மொழி மாயோன் வருவிய கோயில் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க வந்து திருமாலின் ஜோலையில இருந்தால அவருடைய குணங்கள் பிரகாசிக்கிறது. இந்த திருமாலின் ஜோலம் அழைத்து வந்தவுடனே அவர் அழகர் வந்து ரொம்ப கிராமியமா இருக்கக்கூடியவா. இந்த சோலைமுறையை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் புலவர்கள் கூட்டம் எல்லாரும் வந்து சேமிக்கிறார். பெருமாள் பார்க்கலாம், ஆஹா இவாள்லாம் வந்து சேமிப்பாளா, நம்ம சீலை இல்லத்துல இருந்தா அப்படின்னு நினைச்சலாம். உனக்கு சாமானியாலும் நல்ல பக்தி பெருக்காலே நம்மளை வந்து சேமிக்கிறா, சேரி திறவாவெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிப்பாளாம். அச்சகர் வாங்க மாட்டேன்னா வாசலையே கொண்டு வந்து வச்சு திருமாவுக்கு அவளே சமர்ப்பி போவான். அச்சகர் வந்து அதெல்லாம் போவான். வளரொழி கருவிய கோயில் அப்படி மாயோன் வருவியது ஆழ்வார் அனுபவிக்கிறார். வளரொழி மாயோன் வருவிய கோயில் அந்த மாதிரி இருந்து அவரோட பிராப்திய அந்தர்கதம் பத்த ஆழ்வார் அனுபவிக்கிறார். நிறைய கைங்கரியங்களாம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆழ்வார் கைங்கரியமே புருஷார்த்தம் இதற்கு உன் தசகத்துல சொன்ன ஆழ்வார் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு தகுந்த கஷேத்திரம் வருதுன்னு சொல்லி திருமாலிந்தோடைய பேசினார். திருமாலிந்தோடைக்கு என்ன பெருமை அப்படின்னா நம்பியை தென்பு கூடி என்ன சொன்னார், முதல் பட்ச வேலை தேசங்கள் கிடையாது, தனியா பத்து பாசுரம் இரண்டாம் பத்தியும் இதுவரைக்கும் எந்த திவ்யதேசமும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் மற்ற திவ்யதேசம் திருவாய்க்கிழமை கூட இதுக்கப்புறம் தான் மூணாம் பத்து மூணாம் திருவாங்க. முதல்ல ஆழ்வாராலே ஒரு பதிகமா பேசப்பட்ட பெருமை மாறி அந்த மாதிரி அந்த பெருமாள்கிட்ட ஈடுபடுற சுழகழகர் மாயழகர் கண்ணழகர் நாச்சியார் ரங்கநாதனத்தில் சொன்னா அது போத பொருந்தும் திருவாளுந்தோட அழகருக்கும் அழகா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா சொல்றது அபிதாரம் ஆகிடக்கூடாது. கல்லழகர் மகா வைகை நேரங்களுக்கு டைரக்ட் வேட் பண்றா சேமிச்சவாளு தெரியும். அந்த கல்லழகரை வரவேற்கிறதுக்கு ஒரு பெருமாள் இருவர், எல்லா பெருமாளும் நல்ல லட்சணமா இருப்பா, நான் போய் சேமிச்சா சந்தோஷமா தெரிவிக்கிறோம். ஆனா இந்த பெருமாள் அந்த பெருமாளும் பக்கத்துல எனக்கு கச்சே தெரியா இவர் அழகா தெரியும் அபச்சாரம் ஆயிடக்கூடாது. இவர் தென்மையை சொல்றதுக்காக சொல்லும். அவரும் ரொம்ப வருஷமா பிரதீட்சிதமான பெருமாள், பல வருஷமா உற்சவம் நடக்கிறது. இவர் வரவேற்கிறதுக்கு ஒரு பெருமாள் ஒரு மாதிரி எங்க ஊர் பெருமாளும் சேர்ந்துக்கிறது பழக்கம். எல்லா ஊர்களையும் வீரேசத்து பெருமாள் வெளியூர்களுக்கு ஏறினா ஏறினா உள்ளூர் பெருமாளும் அங்க அநேகமா கூட சேர்ந்து புறப்பாடு கண்டது. அது ஒரு மரியாதை எல்லா காலங்களையும் வச்சிருக்கா ரோகங்கள்ல. அந்த மாதிரி அந்த உள்ளூர் பெருமாளும் வைகையாற்றில இறங்கிட்டு அவர் வரவேற்கிற மாதிரி அவர் வந்து நிற்பார். பார்த்தா இவர் அழகப்பட்ட ஆச்சாரியா சொல்றது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமானா தனியா தெரியும். நம்ம திருப்பதியெல்லாம் போய் சேமிச்சோம்னா அங்க இருக்கிற வாழ்க்கையில இந்த பெருமாள் தனியா தெரியும். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள் அந்த மாதிரி நம்பாழ்வார் முதல்ல பத்து பாசுரங்களால ஈடுபட்ட பெருமாள்னா இதுபோல் நான் சாய்ச்சாலும் விருத செய்த நிறைய கிரட சேவை இருந்தா எல்லாரும் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டு போவான். கும்பகோணத்துல 12 கிரட சேவை அப்படின்னு தஞ்சாவூர்ல 18 கிரட சேவை 34 கிரட சேவை ஆகியாங்க. தஞ்சாவூர் தை தஞ்சாவூர் 18 கிரட சேவை தஞ்சாவூரி கோயில் மட்டும்தான் மங்களாசாசன பெருமா. கும்பகோணத்துல 12 கிரட சேவை ஆறாம் ஆழ்வார் ஆதன் கோயில் பெருமாள் ஒருவர் அவர் தனியா இருந்துட்டு போயிருவர். ஆறாவது ஆழ்வார் தான் அங்க பிரதானமா மங்களாசாசன பெருமாள். திருவாரூர் நேரில் கையம்மா வரும் போது அவா கிரட சேவை பண்றாங்க. 18 கிரட சேவை அங்க ஒரு நடக்குது. நம்ம ஆழ்வார் சொன்னதான் 9 கிரட ஆண்டவன் சாய்ச்சாகவும் சைத்து கிட்ட செய்வது சொல்லுவா. ஒரு பெருமாள் தான் மங்களா சாஸ்திரப்பட்ட பெருமாள், அது கொஞ்சம் சாதாரணத்தான். அது சின்ன கோயில் பாசனங்கள் குறைச்ச அதை விட கும்பகோணங்கள் வசதி சொல்றதா ஆதார் கார்டு நிறையா பாசனங்கள் நிறையா இருப்பார். ஆனா அது வந்து திருவாரூர் வழி கைவிட்டுகள் செய்வா எல்லா பெருமாளும் மங்களா சாஸ்திரம் அந்த கேடு செய்வ வசதி. அதை காண்டு நம்மாழ்வார் பாடினால ஒன்பது கேடு செய்வா ஆழ்வாசு ரொம்ப அந்த மாதிரி நம்மாழ்வார் திருவாழ்த்தாலே முதல்ல பத்து பாசனம் பெற்ற பெருமாள் இவர் தான். அப்படின்னா அந்த திருமாவளியோட வைபவத்தை கேட்கணுமா? என்ன ஆழ்வார் சாதிக்கிறார், ரொம்ப அழகா சாதிக்கிறார். திருவாவளியோட நினைவு பாசனத்தை காண்பிக்கிறார். ஆளுங்கோடை யாரு திருமலை அதுவே அடைவது சில அங்கேயும் சொல்றாரு குன்னமேசி குளிர்மடை காத்தமன் நம்பி ஆலவரம் தவிரா அதன் சிந்து செய்ய திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பிக்கை. எங்க போங்கோ திருமதிக்கு போங்கோ மலைக்கு மேல ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னா மலை நிவாரணத்துக்கு என்ன நாலு வருதுக்கு பன்னெண்டுமா சேவிக்கிட்டு வந்திருக்கோம் அந்த போய் திருவேங்கட முடியாது என்ன சேவிக்கிறோமோ அந்த பலன் ஒன்றுமே தொட நம்பினை ஒரு பாவம் போதுன்னா அது போதும். அதுக்கு மேல திருமாத்துக்குமே பாவம் போட்டு இருக்கவே போதும் ஆழ்வார். அந்த மாதிரி இங்கேயும் புறமலை சார பௌருகியே அயன்மலை அடைவது அதுகள் ஒன்று திருமாவளியின் மலை கூட போகலாம் பக்கத்து வரையை பார்த்து அயன்மலை அடைவது அதுகள் புறமலை சார பௌருகியே திருமலை அதுவே அடைவது திறமே. அதை போய் சேரதே பரம பிராபியம் பரம பிராபியம் பரம பிராபியம் விஜய் பண்ணிட்டே இருக்கார். திறந்ததுக்கும் பரம பிராபியம் கொடுனா பரம பிராபியம் அதுவே சாய்கிறார். நினைவு பாசுகிறத சொல்ற இந்த பெருமாள் கேட்பட்டவர் அப்படின்னா உண்டென்று இவ்வுலகம் படைத்தவர் பொருள்நாள் அர்த்தம் அர்த்தம் அர்த்தம் பொருள்னா அர்த்தம் அர்த்தம் பொருள்னா பிரயோஜனம் அர்த்தம் இரு பொருள் பெருமாள் நினைச்சாதான் நமக்கு என்ன காரியம் நிலைய தச்சன ஜீவாத்மாக்கள் தான் எல்லாம் அச்சேத்தன சேத்தனங்கள் தான் சொல்ல முடியாம நமக்கு சரீரமா சூக்ம தசையில இருக்கு. எல்லாம் மோட்சத்தை அடையாம இப்படி கஷ்டப்படுறது அச்சேத்தன சேதனத்துக்கு வித்தியாசம் தெரியலையே. நாம் என்ன பண்ணுவோம் சிருஷ்டி பண்ணுவோம் அச்சேத்தனங்களை திசாக்கி சூழ தசையை ஏற்படுத்தி சேத்தவர்கள் அதில் சேர்த்து அவர்களை லோகோபாயம் அனுஷ்டிக்கும்படியா பண்ணுவோம் அதுவே பொருள். பயன் நாம் இருக்கிறதுக்கு பயன் அனுப்பியோ நம்முடைய உடம்புக்கு பயன் அனுப்பியோ அப்படிங்கிறதுக்காக பொருள் என்று இவ்வுலகம் படைத்தது. அசிலிஷ்டான்களையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கடன கடையதர யோகம் விதலசி விஷயநாச கருணே அதை பார்த்து படைச்சா பொருளை இவ்வுலகம் படைத்தோ தத்யதும் சர்வமிஜதம் கிஞ்ச தத்ருத்வா தேவாலுப்ராவிசது தத நுப்ரதிஷ்யா சத்யச்சாபவது நிருத்தஞ்சாநிருத்தஞ்சா லயனஞ்சாநிலயனஞ்சா விஜ்ஞானஞ்சாவிஜ்ஞானஞ்சா சத்யஞ்சாநிருத்தஞ்சா சத்யமபவத் சத்சத்யமித்யா தக்ஷதே தத்சேதச்சோகோ பவதி சிட்டிக்கலச்சொல். சங்கல்பித்தாராம் லோகத்தை சுட்டி சேர்த்தாலே பெருமாள் நிமித்த காரணம். அவனே மாறினத்தாலே சூழபசியை அடைஞ்சிட்டாலே உபாதான காரணம். அந்த மாதிரி அவர்கள தனுப்பிராவிசத்து தனுப்பிரவிச உள்ளே புகுந்தான் பெருமாள் தான் எல்லாரும் குடியிருக்கிறே உள்ள என்ன புகுன்றது புரிஷன் பாட்சிக்காரர் கேட்டுக்கோ அனுப்பிரவேசம் நாம உடம்புறதுன்னா என்ன அப்படின்னா உள்ளபூர்றதுன்னா தனியா உள்ளபூர்றதுன்னு அர்த்தம் இல்ல, தேவகாலத்தினை அடையும்படியான ஒரு சிறி விஷேகம். சரி, பார்த்து ஞாபகம் வர மாட்டேங்குது. நூறு தடவை நொட்டு பண்ணாலும் சமயத்துக்கு ஞாபகம் வர வேண்டாமோ? அனுபவிக்காமல் எல்லாத்திலையும் பெருமாளுக்குதான் அனுப்பவேஷம்னு எப்படி இருக்கிட்டு இல்ல. அனுப்பவேஷம் நாம ஸ்திதி விசேஷா, ஏற்கனவே இருக்கிறவன் சொல்லும்படி அந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நாமரூப விபாகார தச பதத்துக்காக ஒரு ஸ்திதி விசேஷத்தை பண்றதுதான் அனுப்பவேஷம். நாமரூப விபாகமா அந்த மாதிரி அனுப்பவேஷம் பண்ணத்தால்தான் தன் அனுப்பிரவிஷ அவனே சத்தாவும் கெட்டாவும் ஆனான். சத்துன்னு சொன்னா சேதன், கெட்டுன்னு சொன்னா சேதன். நிருத்தம் அனிருத்தம் சொல்லப்படக்கூடியது, சொல்லப்பட முடியாதது. நிலையனம் ஸ்தானமா இருக்கக்கூடியது, ஆச்சரியமா இருக்கக்கூடியது. அனிலயனம் ஆச்சரியமா இல்லாது. அதுல இது ஜீவன், அது அசேதனம். இவ்வளவு பலங்களுக்கு வியாக்கியானம் இருக்கான். விஞ்ஞானம் ஜீவன் அவிஞ்ஞானம் அச்சேதனம் சத்தியம் சார்ந்து சென்ற சத்தியமாவது தற்சத்தியம் வித்தியாசத்தில் எவ்வளவுமானே எல்லாமாகவும் ஆனான்னு சொல்லக்கூடிய பிரகரணம். அனுப்பிரவேசனாமன் புருஷத் பாஷ்யக்காரர் ஒரு ஸ்திதி விசேஷம், இந்த மாதிரி ஆகாரமான ஸ்திதி விசேஷம் வியாக்கியானம் பண்ற புருஷத் பாஷ்யமே சொன்னேன்னா அது விசாரமா சொல்லுவேன். ஞாபகம் வர மாட்டேங்குது. எவ்வளவு ஞாபகம் வருதோ அதை சொல்றோம். ஸ்திதி விசேஷதான்னு சாதிக்கிறார். அதை சொன்னா பொருளைந்து இவ்வுலகம் படைத்தவர். இது வஸ்து பொருளாகணும். இவ்வுலகத்தை பொருள் என்று படைத்தவர். இவ்வுலகம் முன்னால பொருளா இல்ல, இருக்கு அத பொருளாக்கினவன் பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன். அது எதுக்காக இந்த சொல்ற காரணம் ஒருத்தர் ஜலம் பண்ணணும். இந்த திருமாவின் திருமாவை தான் காரணம். காரண வஸ்துவும் உன்னால ஜெகத்காரணம் தியானம் பண்ண முடியலன்னு நினைச்சுக்கோ. ஜெகத்காரணம் தியானம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சேனா இவனை தேவி, இவன் திருமேனியை தேவி, இவனை நென இந்த திருமேனிய நினைச்சு இவன் தான் படைத்தான்னு நினைச்சா காரண வஸ்துவ தியானம் பண்ணதா, வெள்ளத்தளவிற்கு இடம் வந்ததுன்னு நினைச்சா காரணத்தை தியானம் பண்ணதா ஆகும். ஆக பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்வேல் மருளில் வன் குறுகூர் மண் சடப்போவர்கள். அவனுடைய குணங்களை பற்றி, அவனுடைய வைபவத்தை பற்றி, அவன் குணங்கள் விஷயத்திலே சிறிதும் சிறிதும் விபரீத ஞான அஜான தந்தமில்லாத ஆழ்வார் மருள்கில் வன் குறுகூர் மண் சடப்போவர். அதை சொல்லக்கூடிய சாமர்த்திய ஆழ்வார் கூட வன்குரு கூர் வன்சட கோபம். அது ஏன் அவருக்கு ஏற்பட்டதுன்னா குருபூர் சம்பந்தத்தால ஏற்பட்டுதான் வன்குரு கூர் வன்சட கோபம். மற்றவங்க பங்குதான் ஆழ்வார் கூட சொல்லிக்க முடியாது கூட. அவர் கிருப்பையால என்ன பண்ண யோகம் மொத்தமும் பெருமாள் கருணையால லோகத்தை சுட்டிச்சான். அந்த மாதிரி பெருமாள் எந்த திருமேனியில இருந்தாலும் அவனை சேவிச்சு அவனுடைய போக்கியத்தில் ஈடுபட்டு இவனே பிராப்தம் என வைத்து இந்த பிராப்தடைய இவனே உபாயம் என்று அத்தியவசித்து அவனையே உபாசனம் பண்ணலாம். மற்றவாளுக்கு தெரிவிக்க நினைச்ச மற்றவாளுக்கு புரியும்படியா சொன்னார், தெருள் கொள்ள சொன்னார், மற்றவா தெளிவு அடையத்துக்காக நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன ஆயிரம் பாசுரம். அது இந்த பத்து திருவாமொழி திருவாரூரில் திருவாமொழி. அவன் தாள் அனைவிக்கும் முடித்தேன் சம்சாரத்தை போக்கி அவன் தாழ அணைவிக்கும் அவன் தாழ கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அருளுடை அவன்தான். இதை தெரிஞ்சவாருக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் சொன்னார் ஆழ்வார். அந்த மாதிரி சொன்னதால ஒரு திசகம் இந்த திருவாமுடி. ஆக இந்த பத்து வாசகத்துல எம்பெருமானே பரம போக்கியன் அதிபோக்கியம் சேவாயோக்யோ அதிபோக்யா உபாயத்திற்கு வேண்டிய தேஜத்துவத்தை சொன்னார், பிராப்தேங்கத்துக்காக வேண்டிய அதிபோக்யத்தை சொன்னார். இந்த சேஜத்தமும் போக்யத்தமும் நல்ல திருமையில் உள்ளவனுக்கே அப்படிங்கறத அடுத்த பத்துல சுபஸ்லோகத்தை சொல்ல போறார். இதை திருமாலிங்கோடையே போய் சேரும் போது சொன்னார், அவன் படைத்தவன் புகழ்மேல் அவனை பத்தி சொல்லியிருக்கேன். பத்து வாசலத்துல அவன் அழக வந்துச்சிருக்கேன், அதிர்வுகள் சங்க தலகர் மனித வாழ்க்கை மாலிருந்தோரை தான் சொல்லியிருக்கேன் பாருங்க. புயல் மழை வண்ணர் ஆபீத கவ்யம் உரியவர் வெண்ணை உண்டவன் திருடி சாப்பிட்டமோ எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கோங்கோ. ஏனமுனாசி இருந்திடம் இடந்தான் இளமிடம் இடந்தான் இருவரை கோயில் அப்படின் திருமலை எடுத்தான் கீழுரை கோயில் பெருமாள் காண்பிக்கிறதா அழகரா இருந்து நான் தான் சுவாமி கோவிந்தம் பண்ணேன், நான் தான் வெண்ணி சாப்பிட்டேன், நான் தான் சங்கர்மானம் பண்றவன், நல்ல ஆறு சக்கரத்தாழ்வான் விரிச்சிருக்கிறவன், எவ்வளவு சுவாவம் என்னுடையதான சேர்த்திடங்கள்லாம் முடிந்த பாடு என் திருமையிலே ஆழ்வாருக்கு காண்பிச்சானா. அதை பார்த்தார் அவன் அழகா அனுபவித்தார், அனுபவிக்கத்தே திருமுடியிலிருந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சார். கிரீடம் தெரிஞ்சது, தாமரை தெரிஞ்சது, உடம்புல திருமையில் ஆபரணங்கள் தெரிஞ்சது. உடனே பாசுரம் மன்னர் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்தருவோ, படிச்சோதியில் இந்த தாமரையாய் அளந்தருவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் பைமொழி படிச்சோதி கலந்தருவோ, திருமாலே கட்டுரையே நீ சொல்லுடாப்பா எப்படா இதெல்லாம் ஆச்சு கேட்ட அது நாளைய தின அனுபவம். கவிதாக்கே இம்மாய் கல்யாண உடைய காரியம் Thank you.